யாரது யாரது யாரது யாரது யார் யாரது சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது மூடாமல் கண்ரெண்டை மூடி செல்வது யாரது யாரது யாரது யாரது யாரது யாரது யார் யார் யாரது சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே அம்மே கண்ணில் தின கதகளி கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே எண்ணில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தின கதகளி கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே பகலிலும் அவள் மனதிலே தொடுவது தெரிகிறது கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடுவது புரிகிறது இருந்தாலும் இல்லாமலே இதயம் தேடுதே யாரது யாரு யாரது யாரது உச்சந்தலை நடுவினில் அவள் ஒரு வேதாளம் போல் இறங்குகிறாள் இறங்கிய திருவிழில் இம்சை ராஜியம் தொடங்குகிறாள் அவள் இவளென எவள் எவளென மறைவினில் இருந்தவள் குழப்புகிறாள் அவளது முகம் எவளையும் விட அழகிற உணர்த்துகிறாள் இருந்தாலும் இல்லாமல் அவள் கலகம் செய்கிறாள் யாரது யாரது யாரது யாரது யாரது நெருங்கி வந்தது விலகாமல் விலகினேன்.